கின்றி கண்மூடி கிடந்தோம், தோம் தரையில் விழுந்தோம், விழுந்தவுடன் கண் தூக்கம் தொலைத்தோம். அப்போது போன தூக்கம் என் கண்களிலே எப்போது வந்து சேரும் விடை தோணலையே. தோம் கருவில் இருந்தோம், கவலை இன்றி கண்மூடி கிடந்தோம், தோம் தரையில் விழுந்தோம், விழுந்தவுடன் கண் தூக்கம் தொலைத்தோம். கருவில் இருந்தோம், கவலை இன்றி கண்மூடி கிடந்தோம். அப்போது போன தூக்கம் நம் கண்களிலே எப்போது வந்து சேரும் விடை தோணலையே. நாம் கூட மச்சவதாரம் தான், தோம் கருவில் இருந்தோம், கவலை இன்றி கண்மூடி கிடந்தோம். கனவுகள் மட்டும் இல்லை என்றால் கவலைகள் நம் உயிர் தின்றுவிடும். தோம் கருவில் இருந்தோம், கவலை இன்றி கண்மூடி கிடந்தோம், தோம் தரையில் விழுந்தோம், விழுந்தவுடன் கண் தூக்கம் தொலைத்தோம். அப்போது போன தூக்கம் நம் கண்களிலே எப்போது வந்து சேரும் விடை தோணலையே. எப்போது வந்து சேரும் விடை தோணலையே.